மக்களோட பர்சன்டேஜ் எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ சைக்கலாஜிக்கல் பேஷண்ட்டு நம்போ. I'm just kidding. This society is a sick society, right? Which makes you live one life in fear of others. அந்த ஃபியர்ன்றது கான்ஷியஸ் மைண்டில் கிடையாது. இப்போ நான் உங்களை வந்து கேட்டு ஆர் யூ அன் அஃப்ரைட் பர்சன் அப்படின்னா, ஐ பயமா எனக்கா அப்படின்ற அந்த ரேஞ்சில் தான் பேசுவோம். ஆனால் வி டோன்ட் ஈவன் ரியலைஸ் அவர் பிளைண்ட் ஸ்பாட், ரைட்? நான் திங் இஸ் உங்களது மாத்திரம் கிடையாது, இந்தியன் சிஸ்டம் பீட்ஸ் அவுட் க்ரியேட்டிவிட்டி அவுட் ஆஃப் பீப்புள். இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம், ரைட்? உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற ஃபஸ்ட் லெசன் என்னது? டோன்ட் க்வெஸ்டன் அத்தாரிட்டி. Finger on the lips. டீச்சர் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது. நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம், நீ கற்றுக்கணும். எப்படி? ஒரு புக்கில் இருக்கிறத படித்து அதை அப்படியே வாந்தி எடுத்து, உன்னோட கெப்பாசிட்டி ஆஃப் வாந்தியை பொறுத்து யூ ஆர் ஜட்ஜ்டு, கரெக்டுங்களா? ஸோ இட் இஸ் பிளைண்ட் அத்தாரிட்டி. அந்த அத்தாரிட்டி வர வர என்ன ஆகுதுன்னா, வேர் இஸ் க்ரியேட்டிவிட்டி? க்ரியேட்டிவிட்டின்றது வந்து அத்தாரிட்டியை வந்து பிளைண்டாக நம்ம கற்றுக்க போக போக போக க்ரியேட்டிவிட்டி எங்கேருந்து வரும்? நம்மளால எப்படி சொந்தமாக உருவாக்க முடியும்? நம்மளோட சிஸ்டமே நம்மளுக்கு தப்பு பண்ணுறதுக்கு பயப்பட கற்றுக் கொடுக்குது. அப்படி பயந்தோம்னா எப்படி புதுசாக யோசிக்க முடியும்? எப்படி புதுசாக யோசிக்க முடியும்? நவ் இன் கேஸ் இஃப் யுவர் மைண்ட் இஸ் ஃப்ரம் டூ மச் ஆஃப் பேரண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இன்னும் சொசைட்டியோட ஃபியர் மட்டும்தான் பெருசாக தெரியும். ஆனால் கீர்த்தனியா சொசைட்டியில் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இதெல்லாம் இருக்கணும்ல, இதெல்லாம் இருக்கணும்ல, இருக்கணும். அந்த தாட்டே எங்கேருந்து வருது? இந்தியன் சிவிலைசேஷன் ஆஸ் சச் எடுத்துக்கோங்க. ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். ஐ வில் ஆன்சர் யுவர் க்வெஸ்சன், பட் ஐ வாண்ட் யூ டு திங்க் அலாங் வித் மீ ஃபார் சம் டைம் பிஃபோர் யூ ஆஸ்க். 1000 இயர்ஸ் பிஃபோர் இந்தியா எடுத்துக்கிட்டீங்க, 3000 இயர்ஸ் பிஃபோர் இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், we always had our shortcomings in terms of caste system ah irukalam, social inequality ah irukalam, whatever. ana na adha pathi sollala, but think about our civilization. nammaloada rajagopuram paarenga, appa enna or innovative thought adu? seri kattnaanga adha uttrunga, andha idhu mele endha maadhiriyana statues ah kondu poi vechanga? what statues apart from gods, usual gods? நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இட்ஸ் அபவுட் செக்ஸ், செக்ஷுவாலிட்டி. ஹோமோ செக்ஷுவாலிட்டியிலேருந்து, ஆட்டோ செக்ஷுவாலிட்டியிலேருந்து, ஹெட்ரோ செக்ஷுவாலிட்டியிலேருந்து, அனிமல் செக்ஷுவாலிட்டியிலேருந்து, செக்ஷுவாலிட்டியை பற்றி ஒரு புக்கே வேற எழுதியிருக்கிறாங்க, கமசூத்ரா. மைக்ரோஸ்கோப் இல்லாத டைமில், டெலஸ்கோப் இல்லாத டைமில், சம்படி கால்குலேட்டட் த எக்ஸாக்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் மூன். ஒரு கலை கிடையாது, 64 கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ். ஒரு மியூசிக் கிடையாது, 64 கைண்ட்ஸ் ஆஃப் மியூசிக், ரைட்? வி ஹேட் ஆயுர்வேதா, அ சயின்ஸ் விச் அலோபதி இஸ் நாட் ஈவன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் சர்டன் பார்ட்ஸ் ஆஃப் பாடி கான்ஸ்டிடியூஷன் டுடே. இது நம்மளோட பாஸ்ட். நம்மளோட ப்ரெசன்ட் 200 இயர்ஸ் பாருங்க. இன்டர்நெட் கண்டுபிடிச்சிருக்காங்க, வேர் இஸ் த இந்தியன் ரோல்? Are we part of the discovery? சொன்னீங்கன்னா அங்கே போயிட்டு டிஜிட்டல் கூலி வேலை. ஒருத்தன் கண்டுபிடிச்சான், இன்னோவேட் பண்ணா, அவனுக்கு நீ மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிற, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிற. மெடிசன் ஹேப்பன்ட் அலோபதி, வேர் இஸ் இந்தியன் கான்ட்ரிபியூஷன்? நோ, தேர் இஸ் நோ டிஸ்பியூட்டிங். There is no disputing that Indians are intelligent and question la question e kadaiyadu, right? There is no question at all, and that many inventions were done by Indians only, but it was not done in India just because of the lack the structure of resources. The structure, see, we are talking the same thing. Why are there no opportunities here? And don't think about the 1 or 2% who are exceptions. Exceptions le namba ivlo nalla irukrom. We are a population of 1 billion people. அந்த 1 billion people-ல ஒரு கோல்டு மெடல் வாங்கினதை இன்னைக்கு நம்ம பெருசாக பேசின்னு இருக்கிறோம். அந்த 1 billion people-ல ரெண்டு பேர் இன்னோவேட் பண்ணதை இந்தியன்ஸ் ஆர் கிரேட்ன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். Why are you talking to me about those two people who are innovating? Why are we not talking about every child who is stuck in a rut of exams? I'm not saying do away with exams, but I want you to think satellite amcho. Who's the originating thought? Space missions, right? The West has taken over our role. The West has taken over our role, right? Yeah, Abdina, avangaloda systems is about creativity. It's about asking questions. Nee kelviya kelu, nee think pannu, nee rule oda. Adukana velaiyum avanga kudukranga, there is no asking, there is no compromise with that. Ana nammaloda the present system is so bad in terms of beating out creativity. And idella nadakkiradhu edanalana, we have become very fearful about our parenting. It's a rat race for success. It is about you should get your children educated. I'm not saying no, but you should understand the larger picture, right? Adoda contribution is the originating sources, the more criticism, the more the adaptation. No new thought, no new growth. No new thought, no new growth. So we were talking about schools. Namma ungaloda and the free child la irundhu nammaloada society enga maariduche appdin solittu sonna from one of encouraging independence 3000 varsham munadinga yosichu paarenga or aal vandu sex pathi book ezhudunona that was our culture. No andha maadhiriyana or mindset la irundhu inikku or amma vandirundanga appdi or ala enna nu solittu ketta na en ponna nalla danga valathen nalla danga valathen she is talking to boys. எவ்வளோ வயசு உங்கள் குழந்தைக்கு எவ்வளோ வயசு 17 வயசு அது உட்காந்து நான் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமாவா பாடின்னு இருக்கோம் அண்ட் ஐ ஆஸ்ட் ஹர் வாட் யூ வாண்ட் ஃபார் யுவர் சைல்ட் ஐ வாண்ட் ஹர் டு பி ஸ்பிரிச்சுவல் ஐ வாண்ட் ஹர் டு ஹேவ் வேல்யூஸ் ஹவு கேன் ஷி திங்க் ஆஃப் பாய்ஸ் என்ன மேட்னஸ் இது இது ஒரு பேரண்ட் ரெண்டு பேரண்ட் கிடையாது ஒரு பேரண்ட் ரெண்டு பேரண்ட் தான் அதை வந்து ப்ராடாக பார்க்குறாங்க மித்ததெல்லாமே நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் மை சைல்ட் இஸ் திங்கிங் அபவுட் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் ஸோ எனிவேஸ் மை திங் இஸ் அதில் பற்றின லெக்சருக்காக கிடையாது நீங்கள் இப்போ உங்கள் இது குழந்தைகிட்ட வந்து ஒரு எவ்ரிடே பேசிஸில் நீங்கள் ரிலேட் பண்ணணும்னு சொன்னால் கூட இந்த லார்ஜர் பிக்சர் இல்லாமல் எந்த விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்கிறது எந்த விஷயத்தை சீரியஸாக எடுக்கக்கூடாதுன்றது எப்படி தெரியும் டே நீ என்ன மாதிரி ஒரு கார்பன் காப்பியா வரணும்னு சொல்லிட்டு இஸ் யுவர் ஜாப் டு கிரியேட் அ கார்பன் காப்பி ஆஃப் யோர்ஸ் யுவர் கிராண்ட் ஃபாதர்ஸ் யுவர் லீனியேஜ் உங்களோட கார்பன் காப்பி வித் த சேம் வேல்யூ சிஸ்டம்ஸா பட் தட்ஸ் வாட் மோஸ்ட் பேரண்ட்ஸ் ஆர் ஃபோக்கஸிங் ஆன் நோ கார்பன் காப்பி திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் திஸ் இஸ் வாட் குட் திஸ் இஸ் வாட் பேட் அகெயின் ரிமெம்பர் நான் ஹியூமன் வேல்யூஸ் அகெயின்ஸ்டா பேசல They should be kind. They should be compassionate. They should go out to help. Idella nadakano. But how do I do it? It is certainly not going to happen through criticizing. So, now the thing is, free child, yaarukala romba kammiya irukko, appo society oda value romba jaasthiya irukku. அது இருக்கணும் அந்த வேல்யூ ஆனால் அந்த வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா உங்கள் குழந்தைய ஒரு தைரியமான ஆளாக ஒரு தனிப்பட்ட டிசிஷன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை உங்களால் கொடுக்க முடியாது யூ வில் டீச் தெம் டு ஃபியர் லைஃப் இதெல்லாமே சப்கான்ஷியஸ் ப்ராசஸ் ரைட் ஐஸ்கிரீமை என்ஜாய் பண்ணுறது வந்து லைஃப் கிடையாது டு பி ஏபிள் டு திங்க் ஃப்ரீலி வித்தவுட் ஃபியர் அண்ட் டு மேக் சாய்ஸஸ் பேஸ்ட் ஆன் ஃபெய்த் That's the greatest gift you can give to your child.